கண்களில் பூத்தொடுப்பே. உலகமெல்லாம் மறந்து போகும், மரணம் கூட இறந்து போகும் குழந்தைக்காகவே. உதய கீதம் பாடுவே, உதய கீதம் பாடு. உதய கீதம் பாடுவே, உதய கீதம்.